மணிமால பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே முத்து மணி மால பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட பாதி மூச்சில் லேசாதேகம் சூடு